குயிலே குயிலே குயிலக்கா, குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டுக்குள்ளே யாரக்கா, கூட்டுக்குள்ளே யாரக்கா. கேட்டு இளம் காதல் மனம் வானம் வரை ஏறி வரும். காற்று வந்து மீட்டிவிடும் ஆற்றில் பல நூறு ஸ்வரம். கேட்டு இளம் காதல் மனம் வானம் வரை ஏறி வரும். உன்னாரெண்டா சங்கீதம் கண்டால் சுகம் உண்டாகும். உந்தன் இசை பூவாகும் எந்த மனம் வண்டாகும். வந்திடு முன்னே கண்மணி பெண்ணே பாரடியோ, என்னிலே கொஞ்சம் கேளடியோ, இன்று வரை உன்னை விட்டால் என் துணை யாரடியோ. குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டுக்குள்ளே யாருக்கா, குயிலே குயிலே. ராகம் தொட்டு மாலை கட்டி தோளில் தினம் போட்டு வைத்தேன். தாளம் தட்டி நெஞ்சுக்குள்ளே நானும் உன்னை பூட்டி வைப்பேன். ராகம் தொட்டு மாலை கட்டி தோளில் தினம் போட்டு வைத்தேன். தாளம் தட்டி நெஞ்சுக்குள்ளே நானும் உன்னை பூட்டி வைப்பேன். பாடும் குயில் பாட்டெல்லாம் பாவை குரல் போலே, சொன்னது என்ன ராகத்திலே, சொக்கி விழுந்தேன் மோகத்திலே. கண்மணியே பொன்மணியே என்னுள்ளம் சொர்க்கத்திலே. குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டுக்குள்ளே யாருக்கா, சொல்லடி சொல்லடி முன்னே, என் சுந்தர செந்தமிழ் பெண்ணே, மெல்லிசை பாடடி கண்ணே, என் முத்து முத்து பசும் பொன்னே. குயிலே குயிலே குயிலக்கா, குட்டுக்குள்ளே யாரக்கா, குயிலே குயிலே.